بسم الله الرحمن الرحيم في الدرس الماضي أخذنا ماذا؟ نعم مفعول به والانشغال مفعول به ما هو؟ الاسم المنصوب الذي يقع عليه الفعل نعم أحسنت الاسم المنصوب الذي يقع عليه الفعل والانشغال ما هو؟ يعني حتى يعني مثالا دون اكزامبل دون انشغال زيدان يدربه اشتغل عفوا باش انشغل اشتغل نعم زيدان يدربه نعم بعد ان شاء الله في يعتقد زيدان سمى مشهور عنه نعم يدرب في الماضي كذلك مشغول مشغول مشغول والمشغول به هو الدمير نعم Donc en fait, c'est quoi Zaydan ma ou l'amil fi Zayd fi Zaydan Idrib. Idrib. Idrib Zaydan, Idrib. Naam, ahsant. طيب. قال ومنها يعني من المفعول به المنادى. هل انت تعلم ان المنادى في الحقيقه هو مفعول به؟ سمى مفعول به. نحو يا عبد الله فإن اصله ادعو عبد الله. فحذف الفعل وأنيب يا عنه هذا هو الأصل طيب عبد الله على بس يا منادى du verbe enlever qui est adou et ya qui est remplacé par ya qui est min حروف النداء il y en a d'autres ya wa ya hamza ya ay في غيره قال والمنادى خمسة أنواع تمام خمسة أنواع Ça, on l'a déjà pris dans le moutière. Al-Mufrad ou Al-Alam. C'est quoi le Mufrad Al-Alam? Comme Zakar la tarte. Ou Amalisa Moudrafan ou Lashabihan bin Moudraf. Comme Salim Yazaydou. C'est pas un Moudraf ni un Shabih bin Moudraf. Comme Zayd, Salim. Ou Nakira Al-Maksouda. Al-Nakira Al-Maksouda. Vous voyez? Yallati Yuksadu Biha. Yani Binidaiha Muayyanun. Tu appelles une personne particulière dont tu ne connais pas le nom, par exemple. Tu dis, Ya Rajoul, tu sais qui tu veux, mais tu ne connais pas. Tu vois, tu ne connais pas son nom. Wa nakira al-maqsouda. Alain, tu n'as dit, Ey Wahid. Aim yuksad biha, ghayl mu'ayyan. Tu appelles n'importe qui. Wa al-mudaf, ma'rouf, wa al-shabiyah bil-mudaf. Adil al-shal khamsa. Chacun dans ses arcanes. Fama al-mufradu al-alamu wa al-nakira al-maqsouda. هذان سيدولا دكو فيبنيان فيبنيان على ما يرفعان به في حل الإعراب فيبنيان على الضم donc c'est quoi l'argument c'est qu'ils sont مبني على ماذا sur العلامة du رفع مثلا على الضم إن كان مفردين نحو يا زيدو فيا زيدو يا حرف نداء مبني زيدو منادى مبني على الضم في محل نصب منادى وبدير غير مفعول به ويا رجل فرجل كذلك منادى مبني على الضم في محل نصب راسي اكزومبل دو مفرد علم او جم تكسير نحو يا زيود ويا رجال كلها تدخل في علم مفرد او جم ونث سالم نحو يا مسلمات أو مركبا مجديا نحو يا معدي كريب يعني يا معدي كريب طيب يا معدي كريب كم تقول مثلا يا حضرموت هذا تركيب مجدي دونك tout cela sont mabni ala dhamm ويبنيان على الالف في التثنيه نحو يا زيداني فزيداني منادى طيب مبني على الالف في محل نصب منادى ومفعول به ويا رجلان رجلان نعم يا رجلان راس نكره مقصوده كذلك رجلان منادى مبني على الالف Car le alif à la base, c'est son alama de raf. Donc on a dit le mufrad alam, il est mabni sur ça. Wa ala al-waw fi al-jam, al-jam zakar salim nahu ya zayduna. Ya zayduna. Là c'est munada, mabni ala madha? Ala al-waw. Ça c'est mufrad alam. طيب المفرد العلم ثم النكره غير مقصوده كقول الاعمى يا رجلا خذ بيدي رجل اعمى لا فغل يا quelqu'un côté de lui il le sait mais il connaît il sait pas c'est qui il l'appelle oh toi viens me prendre par la main فهذه نكره غير مقصوده tu vois quelqu'un devant toi tu connais pas son nom tu veux lui طيب يقول ماذا يا فلانا لا بل فلان يغند المفرد علم او شي با فلان لا فلان يغند dans celui-là al maqsoula يا فلانا تعال d'accord donc lui il est mansoub بلا اشكال Ah, Fouad, j'ai sauté une... Ah, Fouad, on revient. Wa thalathatul baqiya mansouba ala ghayr. Attends. Il n'a pas mis d'exemple d'un kilo maqsouda. Non, c'est ça, Michel, en fait. C'est ça qui m'a trompé. Il l'a pas mis. Ah si, il l'a mis. Après chacun d'entre eux, il l'a mis. طيب. والنكرة غير المقصودة. Donc l'exemple que j'ai dit tout à l'heure, en fait, c'était Maksouda. Qu'un aveugle, il dit à quelqu'un, Ya Rajoulou, Rousbi a dit. En fait, on rectifie. Parce qu'il sait qu'il y a quelqu'un à côté de lui, mais il ne sait pas qui il est. Ou Yafoulenu. Ça, c'est la Foulenu, ça faisait bizarre. Je sais qu'on dit Yafoulenu, tu vois, et je dis, il y a tout qui va pas. En fait, c'est ça qui n'allait pas. C'est que j'ai confondu les choses. D'accord ? Donc là, Yafoulenu serait Nakira Maksouda. Tu vois quelqu'un devant toi, tu ne connais pas son nom, tu sais, Yafoulenu. Tal. On rectifie. Donc les trois autres, qui sont Nakira El Maksouda, Moudof, Shabil Moudof, sont Mansouba. El Moudof, Nahu, Ya Abdullah. Fa Abduna Munada, Mansouba, Rabatou Nasbi, El Fatha. Pourquoi est-ce qu'il est Moudof ? Wa Shabil Moudof, Nahu, Ya Hassanan Wajuhu, Ya Tali'an Jabalan. Fais-moi dire l'abdou, Ya Tali'an Jabalan. حرف نداء طالعا طالعا مضاف لا طالعا منادى منادى منصوب وعلى نصبه فتحة الظهراء على الخليل وجبلا مفعول به منصوب على نصبه الفتحة الظهراء على الخليل نعم هذا هو ويا رحيما بالعباد Donc là, c'est trois exemples de Shabir ibn Munaf qui peuvent avoir un marfour derrière, un mansoub derrière ou un jar majour derrière. وقد تقدم في باب لا التي لنفي جنس بيان المشبه بالمضاف وبيان المراد بالمفرد في هذا الباب والله اعلم هذا هو في لا نفي الجنس والمنادى تمام المضاف والشبيه المضاف نفس الشيء والاسم مفرد كذلك c'est quoi l'isme mufrad dans nafi al-jins c'est tout ce qui est pas mudaf la shabih mudaf là c'est pareil هذا معروف طيب c'est des choses qu'on a déjà appris ثم يقول والمنادى المنادى المضاف إليه المتكلم الآن المنادى المضاف إليه المتكلم فصل وإذا كان المنادى مضافا إليه المتكلم جاز فيه ست لغات المنادى كمضاف كاتشين إليه المتكلم يصف صنفه ست لغات أحدها حذف الياء واجتزاء بالكسرة يعني اجتزاء معنى اكتفاء تكتفي بالكسرة وحدها ce qui est très fréquent ça نحو كفي كل عز وجل يا عبادي ويا قومي وهو الأكثر c'est quoi l'arabe de يا عبادي يا حرف نداء عباد منادى منصوب ورمة نصبه الفتحة المقدرة طيب معنى من ظهورها اشتغال بيا متكلم المحذوفة والياء سي الدلالة على الياء المحذوفة عفوا الكسرة جوجا ومضاف والياء المحذوفة في محل جر مضاف إليه لكنها محذوفة ويا قومي نفس الشيء سي لامام يعرب دونك كومي ليو اون انليف لو ياء اون لاس الكسرة ثانية إثبات الياء ساكنة نحو يا عبادي عادي ليالي لا يا عبادي يا عباد يا حرف نداء عباد منادى ومنصوب رمض نصبه الفتحة المقدرة منع من ظهورها يشغل المحل بحركات مناسبة قصدي يا متكلم ومضاف ولا متكلف يا متكلم هو في محل جر مضاف إليه الثالثة إثبات الياء مفتوحة نحو يا عبادي الذين أسرفوا يا عبادي تمام الياء فتحة sauf que là dans l'arabe on dit ya mabni al fatha fi mahal jar mudaf ilayhi rabi'a qalb wal kasra fathatan wa qalb al ya alifan la kasra qui avant le mudaf le ya mutakallim tu la mets en fatha et le ya tu transformes en alif مثال ذلك ya hasrata يا حسرة فسيكون الإعراب يا حرف النداء وحسرة منادى منصوب لأنه مضاف علامة نصبه الفتحة المقدرة على ما قبل الياء المقلوبة ألفا كان الأصل يا حسرتي وهو مضاف وهو مضاف Après le alif, je ne sais pas comment on dit dans les arabes. Et lui, moi, yaskuru. Peut-être, l'arabe yukal, yani ya makluba alifan fi mahal jar, tout simplement. Je pense que c'est ça que je dois dire. Et donc, ça, c'est le quatrième. Cinquième. حذف الألف والاجتزاء بالفتحة نحو يا غلام الآن on enlève le ألف le يا qui est transformé en ألف maintenant on enlève ce ألف on laisse la فتحة à la fin seulement يا غلام تمام يا غلام cette فتحة là c'est laquelle celle qui correspond au ألف et ce ألف c'était quoi là-bas c'est un يا retourné en ألف on enlève On laisse la fatha. Al-Irab, Ghulam, Munada, Mansoub, Lenou Moudaf, Alamat Nasbi, Al-Fatha, Al-Muqaddara. Car la fatha que tu as ici, là, c'est pas la fatha du Nasb. C'est la fatha qui correspond au Alif qui serait venu derrière. Et ce Alif, c'était le Ya qui était transformé. Donc cette fatha-là, c'est pas la fatha du Nasb. Attention. C'est comme quand tu dis, مثلا, sallamtu ala waladi. Walad. Il y a une kasra à la fin sur le del. Est-ce que c'est la kasra du jar? Là. C'est la kasra de munasaba du ya. Ben là, c'est pareil. Fahim ta'ala? Nafs au shay. As-sadisa. Hafu al-alif. والضم الحرف الذي كان مكسورا كقوله بعضهم كقول بعضهم يا ام لا تفعلي بضم الميم فهنا ايش تفعل من ضمه سورة دانيال دانيال حرف ce qui à la base était maksour et on enlève le ya au lieu de dire ya ummi tu vas dire ya ummu le os c'est ya ummi Donc là, ça va être quoi? Ya ummu, munada, mansub, alamatu nasbihi, al-fatha, al-muqaddara. Tamam? Fatha muqaddara. La, fatha. C'est un mudaf. Le mudaf, il est mansub. L'alamat de l'arabe, c'est une fatha à la base. Même quand on dit « Ya Ummi », la kasra, ce n'est pas « Alamat » de l'Irab. On l'a mise à cause de du « Ya » qui vient derrière. Mais en vrai, c'est une fatha qui vient à ce endroit-là. Là, on est dans quel bab ?« Al-Mudaf il ya mutakallim » خاص. Quand on est « Waqouri a » dans le Coran, « Rabbu al-Sijn »« Rabbu al-Sijn » Attends. Rabbu sijnu. Il y a une dhamma sur le nun. Ah, taïb. Non, en fait, parce qu'il a mis le sijn. Un sijnu ahabu ilayya. Mais il a donné ilayhi. En fait, ça aurait été quoi? Ça aurait été rabbi. Et là, à la place de. C'est pas un mudof, mudof ilayya, rabbu sijn. Rab, c'est une kalima et sijn, c'est une autre kalima. Sijn, c'est un mubtada. Et je ne sais pas pourquoi il l'a mis là, ça fait le tibès. Vous aurez dû mettre plus loin, encore ajouter du verset. Al-Muhimuna Rabbu, à la base, c'était Rabbi. Qui, quand il a dit Lu'at Dharifa, a dit Lu'at Dharifa. Donc le Khurasa, si jamais le Moudhof, il est. Si jamais le Mounada, le Moudhof, il est Mutakallim, Fihi Sit Lu'at. Awalen, on enlève le yom et une kasra. Tu dis, مثلاً, ya rabbi. Tu mets le ya. Ya rabbi. Tu mets le ya avec une fatha. Ya rabbi ya. Tu transformes le ya en alif. Ya rabba. Tu enlèves le ya, le alif, et tu laisses la fatha. Ya rabba. Sixième, Dham. Ya Rabbu. Tamam. Attention, maintenant ça va s'enchevêtrer. Qal. Fa'in kana al-munada al-mudaf ilayya aban ou umman jaza fihi ma'adihi al-lughat arba lughat ukhra. Maintenant c'est khas pour ab wa um. On a ces six lughats précédentes. ونزيد عليها أربعة تمام جديدة quatre choses qu'on rajoute خاص pour أب و أم qui sont مضاف مضاف à quoi يا متكلم ما هي هذه اللغة الأربعة الجديدة إحداها إبدال الياء تاء مكسورة نحو يا أبتي يا أبتي ويا أمتي وبها قرع السبعة غير ابن عامر في يا أبتي. Donc l'irab de يا أبتي. Ça veut dire يا حرف النداء. أبتي. أب. منادى. منصوب. وعلامة نصبه الفتحة المقدرة. على ما قبل التاء. طيب. المنقلبة. تاء مكسورة. وأمتي نفس الشيء. فالفتحة مقدرة. على ما قبل التاء. plutôt à la main comme le ya, elle montre le ba ta, maksoura. Thania, fat' al ta. Wa biha kara ibn Amir. Kif ta koul? Ya abata. Ou ya ummata. C'est le même mi'rab. Thalitha, al jam bayna ta wal alif. Wa biha quriya shadhan. Ya abata. Ya ummata. طيب وكذلك الرابعه سي باثبات الياء هذه لغه ضعيفه تقول يا ابتي ويا امتي وهذه لغه ضعيفه جدا لماذا parce que là on a lié entre le badal والمدل منه À la base, ce T, il est pris de la place de quoi, le T yeah. Et là, on revient avec le Ya. C'est-à-dire, on met le remplaçant et le remplacé ensemble. Et ça, à la base, il n'a pas le droit. Si on le remplace, on le remplace. Là, on vient avec les deux. Enfin, il dit le Adzaïfa. Taïb. Fahim ta'ala. Donc, les quatre nouvelles lorates avec et Ab, qui sont Moudaf, on peut mettre un T Maksoura. On peut mettre un ta maftouha. On peut mettre un ta avec un alif et un ta avec un ya. Ya abati bil kasr. Ya abata bil fatah. Ya abata bil alif. Ya abati bil ya. Sans compter les autres précédentes. Taïeb, on n'a pas fini. Les poupées russes, comme on appelle ça. Voilà d'autres petites poupées russes qui viennent encore. قال وإذا كان المنادى مضافا إلى مضاف إلى يا مثل يا غلام غلامي maintenant ton مضاف منادى il est مضاف à un autre qui est مضاف à يا متكلم لم يجوز فيه إلى إثبات الياء مفتوحة أو ساكنة ton مضاف إليه qui est attaché à Ya Mutakallim, il est lui-même Moudaf, il est d'un autre Moudaf devant lui. Tu dis, Ya Roulama Roulami. Enfin, ce Roulami, le dernier, là, il n'y a que deux Lora dedans. Toutes les autres, là, qu'on a pris, elles n'existent plus. C'est soit Roulami Adi, ou Roulamiya. Soit Ya Sakina, ou soit Ya Maftouha. Attention, encore des poupées russes. Illa, exception faite. Qu'est-ce qui fait exception ? Iza kana ibn am ou ibn Fayajuzu fiya arba lorat. Ma ma'na hada. Maintenant, ton mudaf, c'est ibn. D'accord ? Et les mudaf ilayhi. Afwan, il est mudaf, fakat. C'est quoi ce mudaf ilayhi? C'est am ou groupe paternel ou omer. Tu mets ibn, mudaf à ou am. Ça va être quoi le hukm de cet de ce am? Qal, il y a juste fi arba lu'at. Il y a quatre langues qui sont permises. Haf, al-ya, ma'kas, al-mim. Wa. Fathiha. Tu dis, mathalen, ya bna ummi. Ou ya bna umma. On a déjà fait le Coran, ya bna umma. Wa biha bihima kuria fi sab'a fi qulihi ta'ala ya bna umma. Ja ya bna umma wa ja ya bna ummi. Wa lazina ahnu na'lifu ya bna umma. La ta'khud bi lihati wa la bi ra'si. C'est Harut qui dit ça à Moussa. Donc ça, ce sont les deux lorates. Soit Kasra, fi et Am, ou soit Fatha. Wa izbet al-ya, kakoul al-sha'ir, ya ibn ummi, wa ya shakika nafsi, anta خلفتني لدهر شديدي فالشاهدون يا ابن أمي. Donc là, إثبات الياء. إثبات الياء. Ça, c'est l'adjectif normal. Aïe, ساكن, نعم. ثم وقلب الياء ألفا. Ce يا, maintenant, quatrième lourate, tu le changes en alif. يا ابنتا عما لا تلومي واحجعي فليس يخلو عنك يوما مضجعي فالشاهد يا ابنتا عما. Excusez, yabna umma wa yabna amma. Fala le ya yunqalib mada alifan. Donc là, c'est quoi les quatre lourats du dernier? Imma kasra yabna ummi, imma fatha yabna umma, imma alif yabna afwan, imma ya yabna ummi ou yabna umma. Yabna ummi ou yabna ammi. Quand même, je m'embrouille moi-même tout seul, la fouette. Ya ibna ummi ou ya ibna ammi. Ou isbet alif. Ya ibna umma ou ya ibna amma. Aïdha. Aïdha, kullaha. Je fais ta ou je te regarde la seyara, l'en. L'en, je te regarde la seyara. عيدها كلها ما تستطيع تستطيع ها كلها تفضل ها قلت كلها من البداية حتى الأربعة الأخيرة يا ابن أمة خليك مع الأم بس على فتحة يا ابن أمة ثم بالكسرة يا ابن أمي ثم أمة أمة كيف أمة بالألف يا ابن أمة بك يا رابع ابن أمة يا ابن عمة لا ذكرتها الآن بالألف أمي كيف أمي بالياء أيوة بالياء يا ابن أمي لكن أنا كنت أقصد كلها من البداية ليس هذه فقط خير إن شاء الله جيت بخير كثير الحمد لله فهمت هذا؟ طيب هذا يحتاج سي با دور مي فو لو روتنير فإلى هنا والحمد لله رب العالمين.